శ్రీమతే నిహమాంత మహాదేశిహాయ నమః. பாசிகால் வந்து நவமணி மாலை பாசனம் இரண்டாவது பாசனம் புண்ணியாசம் கேட்டுருக்கோம். முதல்வரியானது மகரம் வளரு மலவில் பௌவம் அடையவு தலைத்தனை படிவு கமடமென வமர்ந்து இரிதனை தரித்தனை அப்படின்ட்டு ரெண்டு பாசனம் வியாக்கியானம் ஆச்சு. இப்போது இரண்டாவது பாசனத்திலே மூணாவது வரி அலையு மசுரமிடந்து வசுதபெற்றெடுத்தனை அப்படின்ற மலியும் மசுரன் அப்படின்னா பலிஷ்டனானவன் அலை போனவன் சமுத்திரத்தையே தன்னோட சண்டைக்கு அழைக்கும்படியான ஒரு பலிஷ்டனாக இருந்தான் அந்த அசுரன் இரண்யாட்சன். உரமிடந்து வசுதையை பெயர்த்தனை வசுதபெற்றெடுத்தனை அப்படின்ற யாராலுமே எடுக்க முடியாதபடி அண்டகடாகத்தோடு பொருந்தினபடியும் சமமில்லாமல் அந்த சன்னிவேசம் மாறாமல் பெருமாள் மகா வராக அவதாரம் பண்ணி அங்க அந்த சமுதிரத்திலே பூந்து வெள்ள எடுத்துன்னு வந்தாராம். பூமியை பாயாக சுருட்டி கொண்டு எடுத்து சென்ற அந்த ஹிரண்யாட்சன் இருக்கான் இல்லையா, அவனை கொண்டு வரத்துக்கு வெளியிலே வராகமாய் மகாவராகமாய் வடிவு கொண்டு கடலிலே சென்று தன் கோட்டு நுனியிலே அந்த பூமியை பெருமாள் கொண்டு வந்து மறுபடியும் விஸ்தரித்தாராம். அதாவது எந்த ஸ்திதியிலே எந்த லட்சணத்திலே எந்த விஸ்தீர்ணத்திலே இந்த பூமி இருந்ததோ அதே போலவே அதே லட்சணத்திலே அதே விஸ்தீர்ணத்தோட அதே ஸ்திதியிலே இந்த பூமியை பெருமாள் திருப்பி நமக்கு கொடுக்கிறார். நான் சிலவேழ் மன்னம் தானத்தவே பின்னும் நான் சிலவேழ் மறைதானத்தவே அப்பன் உந்து இழந்து எயிற்றில் கொண்டனாளே அப்படின்னார். எப்படி இருந்ததோ அப்படியே பூமியிலேந்து அந்த பூமியினுடைய ஆகாரத்தை திருப்பி எப்படி இருந்ததோ அப்படியே கொண்டு நமக்கு அனுகிரகித்தான். மகாவராகம் பேர். வேற எல்லா அவதாரத்துக்கும் திருவிக்கிரமன் உடைய வாமனாய் இருந்தான், திருவிக்கிரமனாய் வளர்ந்தான்னு சொல்றோம். இந்த மகாசப்தமானது இந்த வராக அவதாரத்துக்கு மட்டும்தான் பொருந்தது. மகா வராகமாய் அற்புத அவதாரம் அப்படின்னு எவ்வளவு பெரிய சமுத்திரம், அந்த சமுதிரத்துள்ளே பெருமாள் கோணாடகை குர்குரைகி என்றபடி அந்த வராகம் எப்படி தன் மூச்சு காத்த விஸ்தரிச்சு போச்சோ அந்த மாதிரி உள்ளே அமிழ்ந்து இந்த பூமியை கொண்டு வந்து கொடுத்தான். ஜிதகனா கோத்ரி பவித்ரி கிருத பிரம்மாண்ட பிரளயோன்னு கோணகுரகை கோணாரகை குர்குரை எத்தம் ஸ்தாங்குரகோடி காடகடனா நிற்கம்ப நித்யஸ்திதி பிரம்மஸ்தம்ப ரசௌதோ பகவதே உச்சேவ விஸ்வம்பரா அப்படின்னு சுவாமி ஜெயசிகன் தசாவதாரத்தை எடுக்கிறார். இந்த குர்குரைகி அப்படின்னா அந்த மூக்கோட அந்த வராகத்தினுடைய உரும்பல் சப்தம் அப்படி கேட்கறது. அப்படியாக அந்த இரண்யாட்சனை வதம் செய்து இளம் கோட்டிடை கொண்டயந்தான் இளம் கடல் கடைந்தாய் உன்னை பெற்றொலி போக்குவனும் அப்படின்னு நம்மாழ்வார் சாதிச்ச மாதிரி இந்த வராக அவதாரத்தை திருவாமணி பத்தாம் பத்த கடைசியில் எழுதுகிறார். அப்படி பெருமாள் ஒரு மகா வர அவதாரம் பண்ணி இந்த பூமியை காப்பாத்தினான். இந்த பூமி இந்த அவதாரத்துக்கு முன்னாடி எந்த ஸ்திதியில இருந்ததோ எந்த விஸ்தீர்ணமாக இருந்ததோ அதன்படியே இரண்யாட்சனிடமிருந்த பூமியை கைப்பற்றி பெருமாள் தன்னுடைய கோட்டு கோட்டிட மண்கொண்ட எந்தா என்னும்படி தன்னுடைய அந்த மூக்கிற்கும் அந்த கோரைப்பொருட்களுக்கும் நடுவிலே பூமியை கொண்டு வந்து பெருமாள் திருப்பி இங்கே பிரதிஷ்ட பண்ணான்னு சொல்ற சுவாமி தேசிகன் தான் மலிய மசுரன் உரமிடந்து வசுதபே தடுத்தனை பலிஷ்டனான ஹிரண்யனை வதம் செய்தார் இந்த பெருமாள். எதன் மூலமாக மத்த கூர்ம வராகம் தன் மூணாவது அவதாரத்தின் மூலமாக ஹிரண்யாட்சனை வதம் செய்து பெருமாள் பூமியை புனப்பதிஷ்டை செய்தார் அப்படின்னு சாக்கியருங்க. அடுத்தது வலிகோல உடன் உடல் பிளந்து மதலமை குதித்தனை அப்படின்னர். அதாவது தன் பக்தனுக்கோசரம் ஒரு பக்தனுக்கோசரம் ஒரு அவதாரம் செய்யறான். எப்பேற்பட்ட கிருபாலு இந்த பெருமாள். ஒரு சின்ன குழந்தை சொல்லிட்டு என்னுடைய பெருமாள் என்னுடைய ஹரி உன் தூணிலையும் இருப்பான் துரும்பிலையும் இருப்பான் எங்கமுடன் கண்ணடந்த வகனை காய்ந்து இங்கில்லையால் என் இரணியன் தூய்புடைப்ப அங்க பொழுதே அவன் வீழ தோன்றிய என் சிங்கப்பியான் பெருமை ஆராயும் சீருமைத்தே அப்படின்னு நம்மாழ்வார் திருவாய்மொழியை மங்களாசாசனம் மன்ற நிசும்மன மங்களாசாசனம் மன்ற இப்படிப்பட்ட இந்த வலிகள் அவுணன் இப்படிப்பட்ட இந்த வலிமிக்க அவுணன் இந்த ஹிரண்ய கஷ்டிப்பு இருக்கானே தன் குழந்தை ஹிம்ச பண்ணி ஹிரண்யாயன மகான் என்று சொல்லுன்னு சொன்னான். அது சிவன் நாராயணான் என்று சொல்லிட்டு இது லோகத்தினுடைய பிதா அவன் தான். லோகத்தினுடைய பிதா அவன். அவன் பேரு தான் இந்த குழந்தை சொல்லும். இந்த பக்தியானது இந்த குழந்தைக்கு தன் கர்ப்பவாசத்திலே இருந்திருக்கு. அதன் மூலமாக இது பெருமாள் பேரையே சொல்லுது. இவன் இந்த இந்த இவன் இருக்கானே பிரகலாதனுடைய அப்பா தானே பலிஷன் என்று அகங்காரம் கொண்டான். அதனாலே பெருமாள் பார்த்து இவன் அகங்காரத்தை ஒழித்து கட்டணும். என்னுடைய அத்தியந்த சிஷ்யன் என்னுடைய அத்தியந்த பக்தன் பக்தனான இந்த பிரகலாதன் இருக்கானே அவனுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு ஹானி ஏற்படுத்தின்றிருக்கான் இந்த ஹிரண்யகசிபு. அன்றைக்கு வந்து யானையினுடைய காலை முதலை பிடிச்சதுக்க பெருமாள் வைகுண்டத்திலிருந்து கருடாருடனாக எழுந்தருளினர். இப்போ சின்ன பாலகனான அந்த பிரகலாத ஆழ்வானுக்கு எப்ப பார்த்தாலும் தன்னுடைய தகப்பனே ஹிம்ச பண்றான் அப்படின்னாக்கா பெருமாள் பொறுத்து பிரிப்பாரான பொறுக்க மாட்டார். அதனாலே பார்த்தார் மாறு கொண்டு அப்படின்னர். மாறுகொண்டுடந்தெந்த வல்லவுணன் தன் மார்பகம் இருபிடவா கூறு கொண்டவன் குலமகற்கின் அருள் கொடுத்தவனிடம் விடந்து சாறு கொண்டவன் கரும்பிடம் கடதகை விஷம்புரமணி நீடல் சேறு கொண்டதன் பழனமதெழில் திகழ் திருவையேந்திரபுரமே அப்படின்னு நிசம் அவதாரம் திருவைந்திரத்தை நாலாவது பாட்டிலே திருமஞ்சவண்ணன் மங்களாசாசனம் பண்றார். அதாவது இவன் வந்து பகவத்வேஷியாக இருந்துட்டான். ஹிரண்ய கசிப்பு பெருமாள் பார்க்கிறார் இவனை கொல்லணும். அவன் ஏகப்பட்ட வரம் வாங்கின்றிருக்கான். அது எல்லா கிளாஸையும் சாட்டிஸ்பாக்சன் பண்ணி எந்த கிளாஸ்ல அவன் கேட்கலையோ அந்த கிளாஸ் மூலமா தான் அவனை கொல்ல முடியும். பெருமாள் பார்த்தார் நரஹரியா வந்தார். பாதி மனுஷன் பாதி மிருகமாய் கையிலே நீண்ட நகங்களோட பெருமாள் ஏழ்றார். உளந்தொட்டிரணியன் ஒன்மார்வகளம் பிளந்திட்ட கைகளான் சப்பானி அப்படின்னு தெரியாழ்வார். இந்த ஹிரண்யனுடைய திருமார்பை கிழிக்கிறார். அது முன்னாடி குழந்தைகிட்ட கேட்கிறான் இங்க இருக்கான ஹரி அங்க இருக்கான ஹரி நான் எங்க முடங்கி என் கண்ணன் சாதிச்சது. இந்த குழந்தை என் ஹரி சர்வவியாபி அந்தர் பகிர்ச்சத சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா அப்படின்னு வேதம் சொல்றது. அதனாலே என் ஹரியானவன் உள்ளேயும் இருக்கான் வெளியிலையும் இருக்கான் ஒவ்வொரு வஸ்துலையும் இருக்கான். எல்லா வஸ்துக்களும் சேதனாசேதனங்களும் அவனுக்கு சரீரங்கள். அவனே எல்லாருக்கும் ஆத்மா அப்படின்னு சொல்றது. அதனாலே வழிகளவும் நான் உடல் விடாந்து இங்க இருக்கானோ அங்க இருக்கான் தன் கதையை கையில வச்சுன்னு கேட்டுட்டே வரானாம். எல்லா இடத்தும் என் ஹரி இருக்கான்னு அந்த குழந்தை சொல்றது. மழைச்சொல் மாறாத குழந்தை ஸ்ரீமன் நாராயணனே பரதேவதை என்ற மனத்திலே திருஷ்டை செய்து கொண்ட குழந்தை. அவனுக்கு என்னன்னா இந்த திருமாளிகை நாமளே கட்டினோம் அப்ப ஒண்ணுமில்லையே வெறும் செங்கல் மணல் தானே இருந்ததுன்னு அவனுக்கு வைரத்தை வைரத்தையே சேர்த்து குழைச்சி கட்டியிருக்கான். இது உள்ள எப்படி அந்த நரஹரி இருப்பான்னு அவனுக்கு சந்தேகம் கேட்கிறான். ஒரு ஸ்தம்பத்தை பார்த்து இங்க இருக்கான் குழந்தை இருக்குன்னு எடுத்து கதை எடுத்து அடிக்கிறான். அடிச்சோடனே பெருமான் நிசும்ம கர்ப்பியாய் ஆர்பவிக்கிறார். அந்த இடத்துல புலந்தொட்டி ரணிகன் ஒன்மாவகலம் ராத்திரிலே சாகக்கூடாது பகலிலே சாகக்கூடாது ஸ்திரீயால சாகக்கூடாது ஆயுதத்தால சாகக்கூடாது புருஷனாலே சாகக்கூடாது எந்த ஆயுதத்தாலையும் சாகக்கூடாதுன்னு வரம் வாங்கின்றவன். அதனால் பெருமாள் இரவம் பகலம் இல்லை இரவம் இல்லை சந்தியா காலத்தே பெருமாள் வீட்டின் உள்ளேயும் இல்லை வெளியிலேயும் இல்லை வீட்டு நடுவான அந்த வாதல்படியிலே அந்த கிரண்யகசிபை தூக்கி மடியில வச்சிருந்த பெருமாள் திருமார்வ அவனுடைய மார்பை புலக்கிற பார்த்தா அப்படி மனுஷனாயினா நல்லா சனப்பண்ணி மாதிரி இருந்தான் அவன். பெருமாள் பார்த்தேன் சொல்றாளே அந்த பெருமாள் என்னடா இவ்வளவு பெரிய திருமேனே ஆயுனுக்குன்னு பார்த்தாராம் பெருமாள். மடியில போட்டுட்டு ஒரு கிழி கிழிச்சர் புலந்தொட்டினர் என் ஒன்மாவகலம் பிளந்திட்ட கைகளால் சப்பானி தன் நகத்தாலே பெருமாள் அவனுடைய ஹிருதயத்தை கிழிச்சர் பார்த்த அப்படியே அவனை கொல்றதுக்கு பெருமாளுக்கு திருவுள்ளம் இல்ல. என்னன்னாக்கா பெருமாள் அளந்திட்ட கைகளால் சப்பானி அப்படின்னார். உள்ள தன்னுடைய திருக்கைகளை விட்டு பெருமாள் அழைஞ்சு பார்த்தார் அவன் ஹிருதயத்தை உள்ள எங்கேயான ஒரு எல்லளவு திருப்தமான பகவத் பக்தி இருக்கா, அது இருந்தா இவனை விட்டுடுவோம் இந்த ஆபரேஷனை சக்சஸ் இல்லாம பண்ணி திருப்பி மார்பை தச்சு கொடுத்துருவோம் பெருமாள் உன்னை கொஞ்சம் கருணையோட பாக்குறான் உள்ள. அளந்திட்ட கைகளால் சப்பானி அப்படின்னார். உள்ள அலைஞ்சு பாக்குற கையை விட்டு அலையிற கிள்ளி களைய கிள்ளி களைஞ்ச கிள்ளி மார்ப கிள்ளி உள்ள கையை விட்ட திருப்ப அலைஞ்சு பாக்குற எங்கேயான ஒரு க்ஷண ஒரு எள்ளளவான பகவத் பக்தி இருக்கா, இருந்தால் இவனை திருப்பி உயிர்ப்பிச்சிடலாம்னு பெருமாள் திருவுள்ள பத்திரம் அந்த இடத்துலயும் வந்து எப்படி எதிவா ராவண சுயம்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல ராவனே சாதிச்ச மாதிரி ராவணனே வந்தாலும் அபயந்தரன் சாதிச்ச மாதிரி இந்த ஹிரண்யகசிப வதம் செய்யும் போது கூட ஒரு எல்லோ பக்தி இருந்தா போருமே இவனை நம்ம காப்பாத்திடலாமே இவனை ஏன் கொல்லணும் பெருமாள் திருவுள்ள பத்ரான் சிம்மன். அப்படியும் ஒண்ணும் இல்லையானா கிழிச்சு கடாசியை குடல் போட்டு செங்குருதி சோரா கிடந்த ஆனை கொங்கு மத்தோள் கொட்டி ஆறா விழுந்தான் அறை உருவாய் அப்படின்னு திருமணல திருமங்க மன்னன் சாதிக்கிறார். அப்படி இந்த வலிகொல உணன் உடல் பிளந்து மதரவை தூதித்தனை பிரத்யாதிஷ்ட பிரகரண கிராமக கணம் பாணி செய்கி அப்படின்னு தசாவதாரத்தை எடுத்தடங்க. இங்க என்னன்னா ஸ்தூணா பிதா மஷ்யபூத்து அப்படின்னு சாதிச்சார். பெருமாள் தன் அவதாரத்தின் மூலமாக காரணமாக அந்த காரணத்தினாலே அந்த ஸ்தம்பத்துக்கு வந்து பெருமாளுக்கு ஒரு ஸ்தானத்தை பெருமாள் ஒரு ஸ்தானத்தை கொடுக்கிறார். ஸ்தூணா பிதாமஹ்ய பூத்து அப்படிங்கிற இந்த லோகத்துக்கு பெருமாளுக்கு யாரும் தாய் தந்தை கிடையாது. அவனே சர்வ வியாபி, எப்பொழுது அவன் ஆரம்பித்தான் எப்பொழுது முடிவான் யாருக்கும் தெரியாது. ஆனா சுவாமி தேசிகன் பார்க்க இந்த பகவானுடைய அவதாரத்தின் மூலமாக ஸ்தூணா பிதாமஹ்ய பூத்து ஒரு தாய் ஸ்தானத்தை இந்த நபும்சகலிங்கமான அந்த ஸ்தம்பத்துக்கு கொடுக்கலாம் பெருமாள். அவனா எப்படி கிருப்பா பாருங்க அவனுக்கு பெருமாளுடைய படைப்பிலே சேத்தன அச்சேத்தனம் எல்லாம் பெருமாளுக்கு சமமாக தான் தெரிகிறது. இந்த ஸ்தம்பத்துக்கு கூட தன் தாய்தானத்தை ஸ்தூணா பிதாமஷ்யபூத்து அப்படின்ட்டு பாட்டி ஸ்தானம் அப்படி போது ஒரு தாயா ஸ்தானம் பெருமாளுக்கு வருது அதுல நமக்கு. இப்படி அழகா இந்த இரண்யனுடைய வதத்தின் மூலமாக அவனுக்கும் அந்த குழந்தைக்கு அனுகிரகம் பண்ணான் பெருமாள். அந்த சிம்ம அவதாரத்தின் போது கூட எப்படி ஒரு பரம அனுகிரகம் சொன்னாக்கா எந்த கண்களாலே தன் கோர பார்வையை பெருமாள் ஹிரண்யகசிபு மேலே செலுத்தினானோ அதே பார்வையாலேயே அதே கண்களாலேயே காருண்யத்தையும் இந்த பிரகலாத ஆழ்வார் மேல பெருமாள் வர்ஷிச்சான். அங்கள் இரண்டும் கொண்டங்கள் வேல்லோ குதியேல் அப்படின்னு ஆண்டாள் சாதிச்சாலே அந்த விஷயத்தை பெருமாள் இங்க காட்டுறான் நமக்கு. அதனாலே இந்த வலிகோல உணன் உடல் பிளந்து மதலமை குதித்தனை அப்படின்னு இந்த வரைக்கும் நிசிம்ம ஆதாரத்தை சுவாமி தேசிகன் நமக்கு ரொம்ப அற்புதமா எடுத்து காட்டுறார். மிச்ச வரிகளை நம்ம நாளைக்கு சேர்க்கலாம் அடிய தவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாரினே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.